五个那个。 எல்லோருக்கும் வணக்கம். நண்பர்கள் வந்து இப்படி ஒரு கவிதை பட்டறை அப்படின்னு ஒரு யோசனையை சொன்னபோது இதில் வந்து கலந்து கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தேன். நான் ஒரு 35 வருஷமாக கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன். ஒரு 6 தொகுப்புகள் வந்திருக்கு. இது அடிப்படையான தகுதியா அப்படின்னா இல்லைன்னு தோணுச்சு. எனக்கு கவிதையை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறலாம் அடிப்படையாக தெரியும். அதனால தான் தைரியமாக உங்கள் ஒன்றால் நின்று பேசுகிறேன். கவிதையை பற்றி எனக்கு தெரிஞ்சிடுமானால் நான் ஒருவேளை கவிதை எழுதுறத நிறுத்திடுவேன். ஏன்னா கடவுளை பற்றி தெரியாத வரைக்கும் தான் பெரிய பிரமிப்பு, ஆச்சரியம், பக்தியெல்லாம் இருக்குது. தெரிஞ்சதுக்கப்புறம் கடவுளை தெரிஞ்சிருச்சே அப்படிங்கிற நிறைவடைந்து விடுவோம். ஆக நானும் இந்த பயிலரங்கில், இந்த பட்டறையில் உங்களோடு ஒரு மாணவனாக தான் கவிதை என்றால் என்ன அப்படிங்கிறத வந்து தேடுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறேன். இந்த முன்னுரையோடு விஷயத்துக்குள்ளே போகலாம். இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் உணர்கிறேன். இந்த பட்டறையில் என் கூட என்னுடைய 2 சக கவிஞர்கள் பங்கேற்கிறார்கள். நண்பர் யுவன் சந்திரசேகர், நண்பர் இசை. இவங்க 2 பேருக்கும் இல்லாத ஒரு ஆதாயம் வந்து எனக்கு இருக்கு. நான் இந்த கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய இளங்கலை பட்ட வகுப்பை வந்து நான் இங்கே தான் படித்தேன். அது உருப்படியாக படிக்கலங்கிறது வேறு. 2வது விஷயம் வந்து காலையில் வந்தபோது தான் வந்து தெரிஞ்சது. அது இங்கே பகிர்ந்துக்கலாமான்னு தெரியலை, ஆனால் சொல்லலாம். முதல் முதலாக வந்து சிகரெட் பிடிக்க கற்றுக்கிட்டது வந்து இந்த கல்லூரியில் தான். அதை ஊக்குவித்தவர்கள் வந்து தமிழ்த்துறை ஆசிரியர்கள் தான். அன்னைக்கு என்னுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர்களாக இருந்தவர்களில் ஒருவரான டாக்டர் சிவராஜ், அவர் வந்து தொடர்ந்து சிகரெட் பிடிக்கிற ஒரு நபர். அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற போது ஒரு நாள் வந்து சொன்னார், அவர் பிடிச்சிட்டு இருந்தார், பிடிக்கிறியா அப்படின்னார். வாழ்க்கையில் முதல் சிகரெட்டை வந்து அப்போ தான் பிடித்தேன். வாழ்க்கையில் எழுதின, அதற்கு முன்னாலே சில கவிதைகள் பிரசுரமாக இருந்தாலும் வாழ்க்கையில் எழுதின முதல் கவிதை வந்து திருத்தப்பட்ட இடமும் வந்து இருந்தான். இந்த கல்லூரி நூலகம் வந்து அதுக்கான பெரிய வாய்ப்புகளை வந்து எனக்கு தந்திருக்கு. அப்புறம் இங்கே இருந்த தமிழ்த்துறை, அன்றைக்கு தமிழ்த்துறை தலைவராக இருந்தவர் டாக்டர் மாரப்ப குருசாமி அவர்கள், ஈகோ பாஸ்கர்தாஸ், டாக்டர் கமலேஸ்வரன், முத்துராமலிங்கம், வேலுச்சாமி, டாக்டர் சிவராஜ், இப்படி பல பேராசிரியர்களோட பழக்கம் இருந்தது. ஒரு வகையில் வந்து பட்டப்படிப்பை வந்து ரொம்ப தடுமாறி முடித்ததுக்கு காரணமும் இந்த ஆர்வமாக இருக்கலாம். அன்றைக்கி இந்த கல்லூரியிலிருந்து மாணவர்களுக்காக மாணவர்களால் நடத்தப்பட்ட மாணவர் இதழ்னு ஒன்று வந்துடுது, புது வெள்ளம் அப்படின்னு அதுக்கு தலைப்பு. கலைக்கத்தில் அச்சகத்தில் அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஒரு பத்திரிகை. முதல் ஆண்டு வந்து ஒரு 3 பருவ நிலைகளில் 3 முறை வந்தது. அடுத்த ஆண்டு 2 இதழ் வந்ததோடு நின்றுடுச்சு. அந்த பத்திரிகை தான் வந்து முதல்ல வந்து கவிதையை அச்சில ஏற்றி பாராட்டை பெற்று தந்தது. அதனால் என்னுடைய கல்லூரி மாணவர்களோடு இந்த பட்டறையில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. கவிதை பற்றின 2 பொதுவான 2 விஷயங்களை பார்த்துட்டு வந்து நம்ம இதுக்குள்ளே போகலாம். சில நாட்கள் முன்னால் அல்லது சில வருடங்கள் முன்னால் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. ஒரு பிரபலமான இயக்குனர், அவரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு நடிகரை வந்து பேட்டி கண்டு கொண்டிருந்தார். அந்த நடிகர் அந்த இயக்குனரால் வந்து ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்யப்பட்டவர். அவருடைய படத்தில் ஒரு 30 வருஷமாக தமிழ் சினிமாவில் நடித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து எட்டி இருப்பார். இப்போ இந்த இயக்குனர் வந்து கேள்வி கேட்டார், 30 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்க, தமிழ் பேசுகிற, தமிழ் படிக்கிற, எப்பாவது வந்து உனக்கு கவிதை எழுதணும்னு தோணியிருக்கா? தோணியிருக்கு. ஆனால் ஏன் எழுதலை? பயமா இருக்கு. இந்த பயம்தான் வந்து கவிதையை தொடர்ந்து பின் செல்வதற்கான உதவி. அந்த நடிகர் யார்னு உங்களால் யூகிக்க முடியுமா? இந்த கவிதை பற்றின ஒரு பொதுவான அணுகுமுறையினுடைய ஒரு ஒரு கூறு, ஒரு அம்சம் வந்து இதில் மறைந்திருக்கிறது. ஒரு மொழியை நம்மால் வந்து சரளமாக பேச முடிகிறது, படிக்க முடிகிறது, புரிந்து கொள்ளவும் முடியுது. அப்படிங்கிறதுனாலேயே அந்த மொழியுடைய ஒரு இலக்கிய வடிவம் நம்ம கைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது பொருள் அல்ல. அப்படி தான் வந்து பலர் நம்புகிறாங்க. ஒரு மொழியை தெரிந்து கொள்வதனாலேயே அந்த மொழியில் இருக்கிற கவிதையை வந்து தெரிந்து கொண்டதாக கொள்ள முடியாது. ஒரு மொழியை பேசுகிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அப்படின்னா அந்த மொழியில் வந்து நம்மளால் கவிதை எழுத முடியாதா? அது சரி அப்படின்னா பேச தெரிஞ்ச, மொழி தெரிஞ்ச எல்லாருமே கவிஞர்களாக இருக்கணுமே இல்லையா? அப்படி இல்லை. சிலர் மட்டும்தான் வந்து கவிஞர்கள் அல்லது கவிதையாளர்கள் அப்படின்னு கருதப்படுகிறார்கள். அடிப்படையில் அவங்க பயன்படுத்துகிற மொழி, நாம் பொதுவான புழக்கத்தில் இருக்கிற மொழியிலிருந்து மாறுபட்டதாக இருக்குது. அந்த இடத்துல தான் கவிதை பற்றின பயம் வருது. அதுதான் கவிதையை உருவாக்குறதுக்கான தூண்டுதலை வந்து தருது. இதை ஒரு குறிப்பாக வச்சுட்டு நம்முடைய இந்த உரைகளெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்முடைய பட்டறை நிகழ்ச்சியில் வந்து அதை பற்றி வந்து விரிவாக பார்க்கலாம். இன்னொரு உண்மை நிகழ்ச்சியும் வந்து சொல்லிடலாம். இது கொஞ்சம் வெளிநாட்டு சமாச்சாரம். ஸ்டீவ் கோவிட் அப்படின்னு வந்து ஒரு கவிஞர், அவர் வந்து கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியர், மிக தேர்ந்த ஆசிரியர் என்று பெயர் பெற்றவர். அவருடைய முக்கிய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து அவர் தொடர்ந்து கவிதை பட்டறைகள் வந்து நடத்துகிறவர். ஒரு 3 மணி நேர பட்டறை, 4 மணி நேர பட்டறை, ஒரு நாள் முழுவதுமான பட்டறை, அல்லது 1 மாதம் முழுவதுமான பட்டறை அப்படின்னு வந்து கவிதை பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறவர். இவர் ஒரு பக்கம். டோரியன் லாக்ஸ் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு இன்னைக்கு இருந்ததுன்னா வந்து ஒரு 62 வயசு இருக்கும். அவங்க 20 வயசுலேருந்து ஒரு உணவகத்தில் பணிப்பெண்ணாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. மிகவும் வறுமையும் தரித்திரமும் கட்டுப்பாடுகளும் நிறைந்த குடும்பத்திலிருந்து வந்து வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு 12வது வயதுலேருந்து ஏற்பட்ட ஒரு பழக்கம் வந்து கவிதை எழுதுறது அப்படிங்க. ஆனால் அந்த கவிதை வந்து அவங்க பார்க்கிற அல்லது அவர்களுடைய பார்வைக்கப்படுகிற கவிதை என்று சொல்லப்படுகிற வடிவத்து கூட கொஞ்சம் கூட நெருக்கம் இல்லாமல் இருந்தது. இந்த தனக்கும் ஒழுங்கான வடிவில் வந்து கவிதை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டீவ் கோவிட்னுடைய கவிதை பட்டறையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. கவிதை எழுதினாங்க, கவிதையை வந்து புகழ் பெற்றார்கள். 6 கவிதை தொகுப்புகள் வந்து இது வரைக்கும் வெளிவந்திருக்கு. ஃபார் த மென், ஃபார் த விமன் அப்படின்னு 2 பிரபலமான தொகுப்புகள் வந்து ஆங்கில கவிதை உலகில் வந்து அடிக்கடி பேசப்படுகிற தொகுப்பு. பெஸ்ட் அமெரிக்கன் போயட்ரி அப்படிங்கிற தொகுப்பில் 3 முறை வந்து அவங்களுடைய கவிதைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் எல்லாமே உச்சமான விஷயம் வந்து எந்த ஸ்டீவ் கோவிட் வந்து அவங்களுக்கு கவிதை பயிற்சி வகுப்பை நடத்தினாரோ அவர் வந்து கவிதை ரசனை பற்றி கவிதையை புரிந்து கொள்வதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், இன் தி பாம் ஆஃப் யுவர் ஹேண்ட், உங்கள் உள்ளங்கை அப்படின்னு வச்சுப்போம். அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினவங்க வந்து இவங்க தான். அவங்க கவிதை பற்றி சொல்கிற ஒரு விஷயம், கவிதை உலகத்தை மாற்றுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கவிதை படிக்கிறதன் மூலமும் எழுதுவதன் மூலமும் என்னுடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது. என்னை சுற்றி இருக்கிற உலகத்தை நெருக்கமாக புரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்கிற உணர்வை வந்து எனக்கு கொடுத்துருக்கிறது. பிற மனங்களுடனும் பிற குரல்களுடனும் பிற இதயங்களுடனும் ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது வந்து என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது. இது நாம் பார்க்க போகிற ரெண்டாவது அழகு. கவிதை எதுக்கு? இப்போ முன்னால் சொன்ன மேற்கோள்லேருந்து தொடங்குறதானா, உங்களை புரிஞ்சிக்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதான் உங்களை வந்து வித்தியாசப்படுத்துது. மனுஷன் சிந்திச்சு உருவாக்கின அடிப்படையான கருத்து பரிமாற்ற சாதனங்களில் வந்து சாதனங்களில் ஒன்று தான் வந்து மொழி. ஒரு கருத்தை இன்னொருத்தர்கிட்ட பரிமாறிக்கிறதுக்கான ஒரு ஊடகம், அப்படி தான் அது பயன்படுத்தப்படுது. ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா மொழி வந்து கருத்துக்களை பரிமாறுது, இங்கே வந்து அது ஒரு உருவமாக இருக்குது. இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மொழியே வந்து ஒரு கருத்தாக மாறுகிறது, இங்கே வந்து அது வந்து உள்ளடக்கமாகவும் செயல்படுகிறது. இந்த ரெண்டு கோணங்களையும் கொண்டு இருக்கிறது என்பதனால தான் கவிதை வந்து இலக்கிய வடிவங்களில் மிக உச்சமான வடிவமாக கருதப்படுகிறது. எல்லா மொழிகளிலையும் மிக உச்சமான வடிவம் என்று சொல்லப்படுவது வந்து கவிதை தான். அதனால தான் கவிதை எழுதுகிறவனுக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு பிரத்யேக சலுகை வந்து கிடைச்சிருச்சு. நோபல் பரிசு வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கவனிக்கலாம். முதல் நோபல் இலக்கிய பரிசே வந்து கவிதைக்கு தான் கொடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட படைப்பாளிகள் இந்த விருதை பெற்றிருக்கிறார்கள். நாவலாசிரியர்கள், சிறுகதை ஆசிரியர்கள், நாடக ஆசிரியர்கள், இப்படி வந்து பல்வேறுபட்ட துறையை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த இத்தனை துறையை சார்ந்தவர்கள் பெற்ற பரிசை விடவும் வந்து கவிஞர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம். இதுவரைக்கும் வாங்கின 100க்கும் மேற்பட்டவர்களில் வந்து 20க்கும் அதிகமானவர்கள் வந்து கவிஞர்கள் தான். இதெல்லாம் வந்து கவிதைக்கு மனிதர்களிடையே மனித மனங்களிடையே இருக்கிற மதிப்பை காட்டுது. கவிதை எழுதுறவனுக்கு கிடைக்கிற ஒரு சலுகை, சிறப்பு சலுகையை வந்து அடையாளம் பண்ணுது. நாம் எல்லோரும் சமந்தான் உண்மை, ஆனால் நாம் எல்லோரும் சமம் இல்லை. நான் உங்களிலிருந்து வேறுபட்டவனாக என்னை நிலைநிறுத்த விரும்புகிறேன், நீங்களும் அதை தான் செய்ய விரும்புகிறீங்க. சாதாரணமானவர்கள நடுவில் நாம் கொஞ்சம் வந்து வித்தியாசமானவர்கள் அப்படின்னு காண்பித்து கொள்ள தான் நாம் ஆசைப்படுறோம். கவிதை எழுதுறதுக்கான முதல் முனைப்பு வந்து இதுதான். ஆனால் இந்த ஆசை சார்ந்து எழுதப்படுறது எல்லாமே வந்து கவிதை ஆயிடுவான் அப்படின்னா இல்லை. கவிதையினுடைய தளங்கள் வந்து தீவிரமானது, விரிவானது. அதனுடைய செயல்பாடுகள் வேறு வேறானது. அதனால தான் ஒரு மொழி தெரிந்திருந்தாலும் வந்து நமக்கு கவிதை வசப்படாமல் போகுது, புரியாமல் போகுது. கவிதை அல்லாத ஒன்று, இது ரெண்டு எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது அப்படிங்கிற குழப்பம் வந்து நமக்கு வருது. கவிதை மேலே விருப்பம் கொண்ட வாசகனை வந்து இந்த சிக்கலை வந்து தடுமாற பண்ணுது. தமிழில் இன்றைக்கி வந்து ஏராளமான கவிதைகள் எழுதப்படுகின்றன. அதில் எது கவிதை இல்லை அப்படிங்கிறதான் வந்து வாசகனை வந்து குழப்புகிற கேள்வி. எது கவிதை அப்படிங்கிறதுனுடைய ஒரு தோராயமான கருத்துக்கு வந்து நாம் இந்த பட்டறை முடிவில் வந்து சேர முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பட்டறையில் கலந்து கொள்வதற்காக உங்களிடமிருந்து பெறப்பட்ட தாள்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் எழுதி கொடுத்த விடைத்தாள்கள், அது பார்த்த உடனே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதில் அதிகமாக பேசப்பட்ட பெயர் வந்து வைரமுத்து. அப்படி சொன்னால் அவர் தப்பாக நினச்சிக்குவார். கவி பேரரசு வைரமுத்து. அடுத்தது வந்து பாரதியார். அப்புறம் போனா போகுதுன்னு கண்ணதாசன். ஆங்கிலத்தில் உங்களுக்கு பிடித்த கவிஞர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாரும் வந்து ஷேக்ஸ்பியர்னு வந்து எழுதியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஷேக்ஸ்பியர்லேருந்து ஒரு மூணு வரியை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பெரும்பாலான பேர் வந்து அதை எழுதியிருக்கீங்க. சரி, வைரமுத்துவனுடைய மூன்று வரி நாலு வரி டோன்ட் இன்டர்வியூ. கண்ணதாசனுடைய நாலு வரி எனிபடி? ஏன் இதை நிகழ்கிறது? அப்ப எது கவிதை? இந்த கேள்வியை நோக்கி தான் நாம போறோம். உங்களுக்கு ஒரு சின்ன புத்தகம் வந்து கொடுக்கப்படும் என்று நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் 20 கவிஞர்களுடைய 20 கவிதைகள் இருக்குது. அது இதுபோல் ஒரு பள்ளி மாணவர்களுக்கான பயிலரங்கில் வந்து கொடுக்கப்பட்ட புத்தகம். தமிழில் இன்றைக்கி இருக்கிற மிக முக்கிய கவிஞரான மனுஷபுத்திரன் தொகுத்து தந்த புத்தகம் அது. இந்த வைரமுத்து, பாரதியார், கண்ணதாசன் அப்படிங்கிற பேர் பார்த்தபோதே வந்து எனக்கு கொஞ்சம் மிகவும் ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் டிவியை திறந்தால் பெரும்பாலான செய்தி சேனல்களில் வந்து மனுஷபுத்திரங்கிற கவிஞர் வந்து தலையை கூந்தலை கோதிட்டு வந்து பேசிகிட்டே இருக்கார். அவர் ஒரு கவிஞர்னுலாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அவருடைய பேரை கூட வந்து இந்த எந்த பட்டியலையுமே வந்து பார்க்க முடியல. இது உங்களுடைய குற்றம்னோ அது சொல்வதற்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஏன்னா பெரிய தளத்தில், வெகுஜன தளத்தில் எது உங்களுக்கு அறிமுகமாகிறதோ, எது உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அதுதான் வந்து அதனுடைய உச்சம் அப்படின்னு நினைக்கிறேங்க. நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய அல்லது வாசித்திருக்கக்கூடிய ஒரு கவிதை உண்டு. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எழுதுனது யாரு? பாரதிதாசன் இல்லையிலே. இந்த பாடல் வந்து ஒரு கவிதை போட்டிக்கு வந்து சுப்பிரமணிய பாரதியார் அனுப்பியது. அதற்கு கிடைத்த பரிசு வந்து மூன்றாம் பரிசு. அப்போ முதல் பரிசு ரெண்டாம் பரிசு வாங்கின அந்த ரெண்டு கவிதைகள் இருக்குல்ல, அது என்ன? யாருக்குமே தெரியலை. அப்போ மூன்றாம் பரிசு வாங்கின அவர்களுடைய தர நிர்ணயத்தின்படி மூன்றாவது இடத்தை பெற்ற ஒரு கவிதை தான் வந்து இன்றைக்கி தமிழ் மக்களுடைய நினைவில் நின்றுட்டுருக்கு. அப்போ வெகுஜன மீடியம் முன்வைக்கிற ஒன்று அல்ல கவிதை, அப்படி வந்து தமிழ் மரபு இல்லை. சங்க இலக்கியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 364 கவிஞர்களுடைய பேர்கள் மொத்தமாக சொல்லப்படுகிறது. இந்த மொழி வந்து வித்தியாசமான ஒரு மொழி. இதில் எல்லாமே வந்து கவிதையாக வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. பிறப்பிலிருந்து இறப்பு வரையான எல்லா கட்டங்களும் வந்து கவிதையில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு மொழி இது. ஜோசியம் கவிதையால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. மாட்டு வாகடம்னு வந்து கவிதையால் தான் இது பண்ண. காதலை பற்றி கவிதையில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஸை பற்றி கவிதையில் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மொழியில் வந்து சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய 360 பேர் அல்லாமல் ஒரு 3600 பேர் வந்து எழுதியிருக்கணும் இல்லையா? இந்த 360 பேரை தாண்டி அந்த 3600 பேர் எங்கே போனாங்க? அப்போ எது நான் எது கவிதை அப்படிங்கிற தேடலுக்கு வந்து நாம் இதை ஒரு அடித்தளமாக வைத்துக்கொள்வோம். அண்மையில் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். குறிப்பிட்ட உடற்பிரிவுக்கான மருத்துவரை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது. அவருக்குன்னு கதவில் வந்து பெயர் பலகை பதிக்கப்பட்ட அறை இருக்கு. உள்ள நுழைஞ்சாலும் வந்து எனக்கு குழப்பம் தீரல. எல்லாரும் வெள்ளைக்கோட்டு ஸ்டெத்தோஸ்கோப்புமாக இருக்காங்க. எல்லாரும் ஒரு டாக்டர் செய்யக்கூடிய அதே பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. நாடி பிடிச்சு பார்க்குறாங்க, ரத்த அழுத்தத்தை பரிசோதனை பண்ணுறாங்க. இதில் இந்த டாக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற போது வந்து குழப்பமாக இருந்தது. ஒருத்தர் மட்டுமே வந்து மற்றவர்கள் எல்லோரிடம் கலந்து ஆலோசனை பண்ணார். பிறகு சிகிச்சை முறைகளை தொடங்கினார். அப்போ தான் எனக்கு அடையாளம் தெரிஞ்சது இவர் தான் டாக்டர். அவர் அதை செய்வதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது, அவருடைய கல்வி, பயிற்சி, உள்ளுணர்வு இதெல்லாம். ஒரு கவிதையை அடையாளம் காண்றதும் இந்த மாதிரி தான். வெள்ளுடை அணிந்தவர்கள் எல்லாரும் மருத்துவர்கள் அல்ல என்பது போல கவிதை எழுதுபவர்கள் எல்லாரும் கவிஞர்கள் அல்ல. ஒரு மருத்துவரை அவருடைய மருத்துவ அனுபவம் தீர்மானிக்கிறது. ஒரு கவிஞனை அவனுடைய வாழ்க்கை அனுபவம், மொழி அனுபவம் நிர்ணயிக்கிறது. அரைகுறை மருத்துவ ஞானம் உள்ளவர்களும் டாக்டராக இருக்கலாம். வாழ்க்கையை பற்றியோ மொழியை பற்றியோ தான் வாழ்கிற சமூகத்தை பற்றியோ பரிசீலனை பண்ணாத ஒருவரும் கவிஞராக இருக்கலாம். நமக்கு யார் தேவை, யாருடைய பங்களிப்பு தேவை அப்படின்ற தேடுவதற்கான ஆரம்பம்தான் வந்து இந்த பட்டம். ஒரு வரலாற்று பின்னணியை சொல்லிட்டு என்னுடைய உரையை வந்து நான் இங்கே நிறைவு செய்யலாம்னு விரும்புகிறேன். முதல்லையே சொன்ன மாதிரி வந்து எல்லாமும் கவிதையாக பயின்ற மொழி இது. அப்படியான ஒரு மரபு வந்து நமக்கு உண்டு. ஆனால் காலத்தின் மாற்றத்தோடு அந்த கவிதை வடிவங்கள் வந்து மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன. சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பெரும்பாலும் ஆசிரியப்பாவில் இருக்குது. பிற்காலத்தில் இந்த வடிவங்கள் வந்து மாறி மாறி வரும். ஒரு காலத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கவிதை வடிவம் பின்னொரு காலத்தில் ஒரு வேடிக்கைக்கான வந்து பொருளாக வந்து மாறிடும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வெண்பாவிலேயே எழுதப்பட்ட ஒரு பெரிய காவியம் வந்து தமிழில் உண்டு, நள வெண்பா. ஆனால் பிற்காலத்தில் வந்து அந்த கவிதையினுடைய வடிவம் வந்து மாற்றப்பட்டு விட்டது. உரைநடை நமக்கு அறிமுகமான பிறகு அந்த வடிவத்துக்கான தேவை இல்லாமல் வந்து போகி, அந்த வடிவத்தை பயன்படுத்துறது வேறொரு விஷயத்தை வந்து பகடை செய்வதற்காக, கேலி செய்வதற்காக அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வெண்பாவை மனசில் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு நேர் எதிராக வந்து பிற்கால கவிதைகளில் வந்து ஔவையாருடைய பாடல்னு வர்றது வந்து, எட்டேகால லட்சணமே யமுனேறும் பரியே மட்டிற் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூரை இல்லா வீடை குலராமன் தூதுவனே யாரையடா சொன்னாய் அடி அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கு. இது ஒரு கேலியை சொல்வதற்காகத்தான். 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில் அல்லது 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் இந்த கவிதையினுடைய வடிவங்கள் வந்து மாறத் தொடங்குகின்றன. அதற்கு வந்து நமக்கு வந்திருந்த மொழி, கல்வி இதெல்லாமே வந்து காரணமாக இருக்கு. 1910 அல்லது 1912 வந்து கவிதையினுடைய எல்லா வகைமைகளையும் எழுதி பார்த்த சுப்பிரமணிய பாரதியார் வேறொரு வகைமையில் வந்து எழுதணும் அப்படின்னு வந்து முயற்சி செய்கிறார். அதுக்கு அவருக்கு வந்து புல்லின் இதழ்கள், லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற வால்ட் விட்மனுடைய புத்தகம் வந்து உறுதுணையாக இருக்கிறது. அது பெரும்பாலுமே வந்து உரைநடையில் எழுதப்பட்ட கவிதை. கவிதை உரைநடையில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட வைக்கிறான். அது பின்னால் நம்ம அந்த பதிலை பார்ப்போம். அதில் தான் வந்து அவருடைய காட்சி முதலான வசன கவிதைகள் வந்து எழுதப்படுது. இதைத் தொடர்ந்து 1934 தமிழின் முதல் நவீன கவிதை, இன்றைக்கி நாம் பார்த்துட்டு இருக்க உரைநடை சார்ந்த ஒரு வடிவத்தின் கவிதை, நான் பிச்சைமூர்த்தியால் வந்து எழுதப்படுகிறது, காதல் என்ற பெயர். இதற்கு பின்னால் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து கவிதைகள் மாறி இருக்கு. ஒவ்வொரு சிறு பத்திரிகைகளும் இந்த கவிதைகளை வந்து ஊக்குவித்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்முடைய பயிலரங்களை வந்து நம்ம திரும்ப பேசுவோம். கவிதை பற்றின பெரிய விளக்கங்கள் வந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவங்களுடைய அனுபவத்திலிருந்தும், அறிவிலிருந்தும், பார்வையிலிருந்தும் வந்து புதிய புதிய விளக்கங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம மண்டையில் ஏற்றிட்டோம்னா வந்து நமக்கு கவிதை புரியாமல் போயிடும். அதனால் ரெண்டு விஷயங்களை மட்டும் எளிமையாக வச்சுட்டு நான் இந்த பட்டறைக்குள்ளே வந்து நுழைய விரும்புகிறேன். ஒன்று, இருக்கிற மொழியிலிருந்து நீங்கள் எதை மாற்றி யோசிக்கிறீர்களோ அது கவிதை. இரண்டாவது, இந்த மாற்று யோசனையில் எது நீங்கள் ஏற்கனவே யோசிச்சிருக்கிற பல விஷயங்களை மாற்றி உங்களுடைய நினைவில் கொண்டு நிறுத்துகிறதோ அது கவிதை. விக்ரமாதித்யன் அப்படின்னு ஒரு கவிஞர் உண்டு தமிழில், அவருடைய ஒரு கவிதை வரி, நெஞ்சு படபடக்கிறது நீர்வீழ்ச்சியை யாராவது அருவி என்று சொல்லிவிட்டால். சரி, நெஞ்சு படபடக்கிறது அருவியை யாராவது நீர்வீழ்ச்சி என்று சொல்லிவிட்டார். இது நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒருபோதுமே மறக்க முடியாத ஒரு கவிதையாக இருக்கும். நீங்கள் எப்போ ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கிறீர்களோ அப்பெல்லாம் இது அருவி என்று தான் உங்களுக்கு நினைவில் இருக்கும். இது ரெண்டாவது அழகு. மூன்றாவது அழகு வந்து, ஒரு சிந்தனை ஒரு நிரந்தரமாக வந்து உங்களுக்குள்ள வந்து தங்க வைக்கிறது, அதுவரை பார்த்த ஒன்றை வந்து புதுசாக பார்க்க வைக்கிறது. இங்கே இருக்கிற ஒருத்தருடைய கவிதையை வந்து மேற்கோள் சொல்லலாம். யுவன் சந்திரசேகருடைய கவிதை. கிளி என்று சொன்னால் பறவையை குறிக்கலாம், பச்சையை குறிக்கலாம், மூக்கை குறிக்கலாம், பெண்ணை குறிக்கலாம், சிறையை குறிக்கலாம், சமயத்தில் அது கிளியையும் குறிக்கலாம். இப்படி ஒரு சிந்தனையை உங்களுக்குள் வந்து நிகழ்த்துகிற ஒன்றைத்தான் கவிதைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நான் என் உரையை நிறுத்திக் கொள்கிறேன். நம்முடைய பற்றையில் வந்து கவிதையினுடைய அழகுகள், உருவம்னா என்ன, உள்ளடக்கம்னா என்ன, கவிதையின் மொழி, இது பற்றியெல்லாம் வந்து நம்முடைய உரையாடலை வந்து தொடங்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டால் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் நண்பர்களே. வருஷம் பூரா விரிவுரைகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அதனால் நான் உரை நிகழ்த்த போகிறதில்லை, சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 40 பேரும் கொடுத்த அந்த படிவங்கள் இருக்கு இல்லையா, எக்கோ இருக்கோ, அதை இது தான் தொந்தரவாக இருக்குது, ஃபீட்பேக் இருக்குது. நான் இப்படி பேசினாலே கேட்கணும்னு நினைக்கிறேன்ல, போக கொஞ்சம் வேகம் கூடும், சத்தமும் கூடும். அந்த 40 படிவங்களையும் ரொம்ப ஆசையாக படித்தேன். அது சம்மந்தமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த ஒரு சின்ன உரைக்குள்ளே போகலாம் அப்படின்னு. சுகுமாரன் குறிப்பிட்ட மாதிரி எல்லாருக்குமே ஷேக்ஸ்பியர் பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாருமே ஆங்கில இலக்கியம் படிக்கிறவங்க இல்லை, அவங்க கணிதம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உளவியல் படித்தாலும் சரி, தமிழ் முதுகலையாக இருந்தாலும் சரி, இளங்கலையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஷேக்ஸ்பியர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது, அது ஷேக்ஸ்பியரோட பெருமையை எனக்கு தெரியப்படுத்தினது. என்னோடய தலைமுறையிலே ரொம்ப பேருக்கு ஷேக்ஸ்பியர் படித்த அனுபவமே இருக்காது, எனக்குமே கிடையாது. ஷேக்ஸ்பியர் எழுதின நாடகங்களோட அந்த கதை வடிவம் தெரியும், ஓரளவுக்கு மேலோட்டமாக தெரியும். அப்புறம் அதை குரோசவா மாதிரியான இயக்குநர்கள் படமாக எடுக்கும்போது அந்த கதையோட இன்னொரு வடிவம், இன்னொரு கோணம் தெரியும். அப்போ நம்ம எல்லாருமே ஏன் வந்து ஷேக்ஸ்பியர் பேர் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கும், நாம் கவிதை எழுதணும்னு ஏன் நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அதை பிற்பகுதியில் பேசலாம். அப்புறம் இன்னொரு பொதுவான அம்சம் என்னன்னு சொன்னாக்க, அநேகம் பேர் பாரதியாரோட சில வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்ன நினைத்தாயோ அப்படிங்கிற வரியை தனக்கு பிடிச்ச வரியாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முந்தின வரிகள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போது இந்த மாதிரியான ஒத்த அம்சங்கள், ஒரே மாதிரியான அம்சங்கள் நிறையா படிவங்களில் இருக்கும்போது யாருக்குமே என்ன தோணும், இவங்க எல்லாரும் டிபார்ட்மெண்ட்டில் சொன்ன உடனே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசி இது இதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு முடிவு பண்ணி ஒரே மாதிரி பரீட்சை எழுதுகிற மாதிரியே இதையும் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணணும் இல்லையா. ஆனால் எனக்கு அப்படி தோணலை, ஏன்னா உங்கள் மேலே நல்ல அபிமானமும் நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறதுனால அப்படிலாம் தோணலை. ஆனால் நான் குறிப்பிட விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 40 படிவங்கள் வழியாக எழும்பி வரக்கூடியது 40 தனித்தனி மனங்களாக தானே தென்படணும், அப்படி இல்லை. 40 முகம் கொண்ட அல்லது 40 உருவம் கொண்ட ஒரே முகம், ஒரே நபர், ஒரே மனம் அதுலேருந்து எழும்பி வருது இல்லையா, இதுக்கு எதிரானதாக தான் இந்த பயிலரங்கத்தையே நம்ம நடத்துகிறோம். 40 தனி நபர்களை உருவாக்கணும், 40 தனித்துவமான யோசனைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பயிலரங்கத்தில் நாங்கள்லாம் வந்து செய்ய நினைக்கிற ஒரு விஷயம். வேறு ஏதோ ஒரு விதமான கவிதை பார்வைக்கு, கவிதை முறைக்கு உங்களெல்லாம் வந்து வசியப்படுத்தி அதுக்குள்ளே ஆள் சேர்த்து கூட்டு போகிற அந்த பேக் பேப்பர் வேலை பார்க்கறது இல்லை. வேறொரு பார்வை முறையை, வேறொரு பார்வை கோணத்தை, வேறொரு விதமாக கவிதையை பற்றி பேசி வேறொரு விதமான கவிதை முறையை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம். ஒரு 6 மாதம் போதும். 6 மாதத்தில் இதுவரைக்குமான நவீன கவிதை முயற்சிகள் எல்லாத்தையும் ஒரு எடுத்துக்காட்டுகள் வழியாக தாண்டி போகிறதுக்கு ஒரு 6 மாத வாசிப்பு, ஒரு முனைஞ்ச வாசிப்பு போதும். 6வது மாதத்து கடைசியில் நம்ம ஒரு முடிவெடுக்க முடியும். அந்த சுதந்திரம் மட்டும்தான் இருக்குது. நான் இதுவரைக்கும் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த மாதிரி, எழுதிக்கிட்டு இருந்த மாதிரி வாசிக்கிட்டும் எழுதிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு முடிவெடுக்கலாம். அல்லது இது பரவாயில்லையே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்று முறையின் பக்கத்தில் வரலாம். இந்த சுதந்திரம் நம்மகிட்ட எப்போவுமே இருக்குது. இந்த சுதந்திரத்தின் மேலே உட்காந்து நவீன கவிதையோட மாற்று வடிவத்தை நம்ம படித்து பார்க்கலாம். அதை சில பெயர்களை, சில புத்தகங்களை, சில கவிதை வரிகளை உங்களுக்கெல்லாம் பரிச்சயப்படுத்துறதுக்கு முதல் பரிச்சயமாக இருக்கும் பல பேருக்கு. சில பேருக்கு அந்த பெயர்கள்லாம் முன்னாடியே தெரிய வந்திருக்கலாம், அந்த வரிகள் தெரியாமல் இருக்கலாம், அந்த கவிதை எதை உணர்த்துது அப்படின்னு புரியாமல் இருந்திருக்கலாம். அது மாதிரியான சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நாங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே எழுத வந்துட்டோம், கொஞ்சம் முன்னாடியே படிக்க வந்துட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போகணுன்னு சொன்னால் மேட்டுப்பாளையத்தை தாண்டாமல் போக முடியாது இல்லையா. நான் 2 மணி நேரம் முன்னாடி புறப்பட்ட பஸ்ஸில் ஏறியிருக்கேன், 2 மணி நேரம் முன்னாடியே மேட்டுப்பாளையத்தை தாண்டிட்டேன். நீங்கள் பிந்தி வர்ற பஸ்ஸில் இருக்கீங்க, கொஞ்சம் பின்னாடி வருவீங்க. அதை தவிர வேறு வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கும் கவிதை மேலே ஆசை இருக்குது, எனக்கும் கவிதை மேலே ஆசை இருக்குது. இந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா கூடியிருக்கோம். அப்படி பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு 1-2 சம்பவங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் பேசுகிறதும் சுவாரஸ்யமாக இருக்கும், உங்களுக்கும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஹொகேனக்கல்ங்கிற இடத்துல பிரம்மராஜன் அப்படிங்கிற கவிஞர் வந்து ஒரு 2-3 கவிதை பட்டறைகள் நடத்தினார். நானும் அங்கே போய் கவிதை வாசிக்கிறவனா, ஒரு 20-25 வயசில் கவிதையை அறிமுகப்படுத்திக்கிட்ட ஆரம்ப கட்டத்தில் போயிருக்கேன். அங்கே வந்து சொல்லப்போனால் இந்த பயிலரங்கமே அந்த மாதிரி நடந்திருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க எழுதின கவிதைகளை எடுத்து வந்து நம்ம எல்லாருமா சுற்றி உட்காந்து இதில் கவிதாம்சம் என்ன இருக்குது, கவிதையாக இல்லாமல் என்ன இருக்குது, எது வந்து இதை கவிதையாக ஆக விடாமல், கவிதா அனுபவமாக அதை எழும்ப விடாமல் எதெல்லாம் தடுக்குது அப்படின்னு நம்ம உட்காந்து விவாதிச்சிருக்கலாம். அப்படி ஒரு பயிலரங்கமும் நம்ம சந்தர்ப்பம் கிடச்சி 100 ரூபா பண்ணலாம். அந்த பட்டறையெல்லாம் நாங்கள் அதான் பண்ணுவோம். ஆளுக்கு ஒரு 10-10 கவிதை கொண்டு வருவாங்க. எல்லாம் 25-30 வயசு இளைஞர்கள், 20-30 பேர் இருப்போம். சுற்றி உட்காந்து ஒருத்தர் கவிதை வாசிப்பார். அந்த கவிதையில் தனக்கு என்னெல்லாம் புரியுது, தனக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு மற்றவங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த கவி இது போல். அதில் ஒரு கவிதை வாசிக்கப்பட்டது. அதோட எல்லா வரிகளும் ஞாபகம், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சில வரிகள் ஞாபகம். அதில் குறிப்பாக ஒரு வரி வந்து அந்த கவிதை அதோட மொத்த துவனியே இதுதான். என்ன செய்கிறதுனே தெரிய மாட்டேங்குது, கை விலங்கோட எய்தாப்பில் ஒருத்தன் நடந்து வரும்போது. இந்த யூனிட் ரொம்ப பசுமையாக ஞாபகம் இருக்குது. அப்புறம் குடிதண்ணி பானை வந்து சாலையோரமாக திறந்து கிடக்கும்போது, இதை மாதிரி என்ன செய்யணுன்னே தெரிய மாட்டேங்க, இந்த மாதிரி வரிசையாக வரும். இந்த கவிதையை வாசித்து முடித்த உடனே அங்கே வந்திருந்த ஒரு இளைஞர் கேட்டார். அந்த சமயத்தில் ஊர்வசி ஊர்வசின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு தமிழ்நாடு முழுக்க பிரபலமாக இருந்தது. உங்களுக்குமே கூட தெரிஞ்சிருக்கலாம், ரஹ்மானோடைய இசையில். ஞாபகம் வந்துருச்சா? அப்போ அதில் வர்ற வரிகள்லாம் இருக்குது. அப்போ இதை அந்த நண்பர் கேட்குறார், அதுலேயும் இப்படி தானே ஒரு லிஸ்ட்டு ஓடுது, இதுலேயும் இப்படி தான் ஒரு லிஸ்ட்டு ஓடுது, அப்புறம் அதை மட்டும் ஏன் வந்து தரக்குறைவாக பேசுகிறீங்க, இதை வந்து கவிதைன்னு கொண்டாடுறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டார். நியாயமான கேள்வி. இந்த மாதிரி பட்டியல்கள் எந்தெந்த கவிதையில் வரும்போதெல்லாம் எனக்கு இது திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்போது அங்கே வந்து இந்த இன்னொருத்தர் கேட்டார், பக்கத்து சீட்டில் பாட்டி வந்து உட்கார்றதும் எழுத்தாப்பில் வந்து கையில் விலங்கோட ஒருத்தம் வர்றதும் ஒரே விஷயம் இல்லை இல்லையா, சமமான விஷயம் இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டார். இந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அலங்காரமாக சொல்லப்பட்டது எல்லாமே கவிதைங்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. குயுக்தியாக, கேளிக்கையாக சொல்லப்பட்டது எல்லாமே சந்தத்தோட இலக்கணத்தோடு இருந்தாலும் கவிதை அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வர வேண்டியதில்லை. நம்ம அது என்ன பண்ணுது, நம்மோட உணர்வோட எந்த முனையை அது தீண்டுது. கவித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான விஷயம். இன்றைக்கி நம்ம அந்த நான்லீனியர் எடிட்டிங் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் விளம்பரங்களில் கூட கவித்துவமான காட்சிகள்லாம் நமக்கு பார்க்க கிடையாது. ஒரு புகைப்படத்தில் எல்லா இடத்துலையும். ஆனால் கவிதை அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான வடிவம். இப்போ நவீன கவிதைக்கு வந்து இலக்கணம் கிடையாது, எப்படி வேணால் எழுதலாங்கிற அதி சுதந்திரத்தின் மேலே கட்டமைக்கப்பட்ட வடிவம் அது. ஆனாலும் கூட தொடர்ந்து 100 வருஷம் ஒரு மொழித்தளத்தில் புழங்கினதுக்கப்புறம் நவீன கவிதைக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. இப்போது காந்தி படம் வரைகிறவங்க பல பேர் வந்து அந்த வட்ட கண்ணாடியை மட்டும் போட்டாங்கனாலே காந்தி நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா. பாரதியார் படத்துக்கு மீசை போகும், மீசையும் அந்த முண்டாசோட ஒரு கோட்டு வரும். இது சொன்ன உடனே மிச்சத்தை நான் நிரப்பிக்கிறேன் இல்லையா, எனக்குள்ளே நான் பாரதியோட முழு முகத்தை காந்தியோட முழு முகத்தை நான் நிரப்பிக்கிறேன் இல்லையா. இது போல் கவிதையில் நிரப்பப்படுறதுக்கான இடைவெளிகள் இருக்குது. இந்த இடைவெளிகளை எப்படி அடையாளம் பார்க்குறது, இந்த இடைவெளிகளை எழுதுறவனாக இருந்து நான் எப்படி உருவாக்குறது, இதுக்கான பயிற்சிகளெல்லாம் வந்து இந்த கவிதைகளை படிக்கும்போது இந்த கவிதை பயிலரங்கத்தில் விவாதிக்கும்போது நமக்கு தெரிய வரலாம். இன்னொரு சம்பவம் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு சின்னதாக ஒரு விருது கொடுத்தாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு போயிருக்கும்போது அந்த விருதை வழங்கின குழுவோட தலைவர் வந்து ஒரு டாக்டர். அவர் தான் இந்த விருது வாங்கின ஒரு 10-12 பேர் உட்காந்து ஒரு சின்ன கலந்துரையாடல் இருக்கு. அதில் ஒரு அம்மா மொழிபெயர்ப்புக்காக அந்த அம்மாவுக்கு விருது கொடுத்தாங்க. புனைகதைகளும் கட்டுரைகளும் மொழிபெயர்த்திருக்காங்க அந்த அம்மா. அப்போது அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க, நானும் நிறையா கவிதையெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் கவிதை எழுதணும்னு எனக்கு தோணினதே கிடையாது. ஒரு கவிதை கூட நான் எழுதினது கிடையாது. சாரி, இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னாக்க, யார் வந்து இங்கே பேசினாலும் இவர் குறுக்க பேசிக்கிட்டே இருப்பார். நான் சுமாரன் பேசும்போது நான் அங்கே உட்காந்து பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு வேலையை பண்ணுவார். சுமாரன் பொறுத்துக்கிட்டார், அந்த அம்மாவும் பொறுத்துக்குச்சு. இவர் சொல்கிறார், டாக்டர் சொல்கிறார், அது எப்படிம்மா கவிதை எழுதுங்க, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளவு கவிதையோடு இவ்வளவு பரிச்சயம் இருக்குங்கிறீங்க, இவ்வளோ கவிதைகள்லாம் வர அந்தம்மா மொழிபெயர்த்திருக்காங்க வேற்று மொழியில் தமிழுக்கு. கவிதை மொழிபெயர்த்திருக்கீங்க, நீங்கள் எழுதுங்கம்மா. இந்தம்மா ரொம்ப பணிவாக சொல்லுது, இல்லை சார் எனக்கு கவிதை எழுதணும்னு தோணலை. அது எப்படிம்மா சொல்லலாம், உங்கள் வீட்டுக்கார் பிரியமாக இருக்கார்ல, இந்த விருது வாங்குறது கூட அவங்கள அவர் தானே கூப்பிட்டு வந்திருக்காரு, அவரை பற்றி எழுதுங்க, நீங்கள் சமைக்கிறீங்கள அதை பற்றி எழுதுங்க இப்படின்னு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓ, நான் பேச வந்தேன். இப்போ நான் பேச வரும்போது சொன்னேன், நான் நாளையிலேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன். எத்தனை மாத்திரை சாப்பிட்ருக்கேன், எத்தனை வியாதிக்கு சாப்பிட்ருக்கேன், இப்போ என்னை விட தகுதியான ஒரு ஆள் உண்டா ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு. அதனால் டாக்டர் நாளையிலேருந்து நானும் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன். ஆக இது போல் எனக்கு கவிதை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தர் கவிதை எழுத வரணுங்கிறது இல்லை, அவருக்குள்ள கவிதை எழுதணுங்கிற ஆசை இருக்குமானால், அதுக்கான பயிற்சி மேற்கொள்வதற்கு உத்வேகம் இருக்குமானால், அவருக்கு கவிதை என்ற மகா வடிவத்து மேலே நிஜமாகவே காதல் இருக்குமானால் அவர் எழுதினா போதும். ஏன்னா எழுதுறது மட்டும்தான் பெரிய விஷயம் இல்லை, நல்ல கவிதைகளை வாசிக்கிறதும் உணர்றதும் அனுபவம் கொள்வதும் ரொம்ப முக்கியமான விஷயம். பாட்டு கேட்குற அவ்வளோ பேரும் பாட புறப்பட முடியுமா, ஆனால் பாட்டு கேட்குறதுங்கிறது மிக முக்கியமான தகுதி சார்ந்தது. எல்லாரும் பாட்டு கேட்க முடியாது. சாஸ்திரிய இசை கேட்க போனீங்கன்னு சொன்னாக்க அதுக்கு முன்னாடி நிறைய படிகள் தாண்டி நீங்கள் போக வேண்டியிருக்கு. முதல்ல உங்கள் காதை பழக்க வேண்டியிருக்கு, உங்கள் காது அதுக்கான காதாக இருந்து திறக்க வேண்டியிருக்கு, இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்கு. அப்புறம் செய்யுள் எழுதுறதுக்கு இப்படி ஒரு பயிலரங்கு ஏற்பாடு பண்ணலாம். தேமா, புளிமா, நேர்நிறை, நிறை நிறை, இந்த மாதிரியான அடுக்குமானங்கள் எல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும், அந்த அளவுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது மூலமாக ஒருத்தரை ஒரு வெண்பா எழுத வச்சிடலாம். ஒரு நல்ல குயவனாக இருந்து பாண்டம் செய்கிறது கற்றுக் கொடுத்துருவார். சமையல் உப்பு போடுறது நாம் தான் கற்றுக்கணும், உள்ளுணர்வுலேருந்து வரணும். நான் என்னோடய கனவை விவரிக்கிறது எப்படி வேணால் விவரிச்சிடலாம், ஆனால் என்ன கனவு காண்றது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண முடியாது, அது தானாக வரணும். ஆனால் தானாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து நாம் ரொம்ப பிரஜைபூர்வமாக கான்சியஸாக உருவாக்க முடியும். இந்த உருவாக்குறதுக்கான கொட்டாவி வந்துருச்சா, நிப்பாட்டிடவா, போதுமா, கொட்டாவி இல்லையே, போர் அடிக்கிறனா, ஒன்றுமே லெக்சர் கேட்குற மாதிரியே கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன் நான், இது உரையாடல் இல்லையா. வெல், நான் எழுத வந்த புதுசில் என்னுடைய குருவாக நான் மதிக்கக்கூடிய ஒரு மூத்த கவிஞர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் எதுக்காக எழுதுறீங்க கேட்டார். என்கிட்ட நிஜமாகவே பதில் இல்லை, எனக்கு எழுதணும்னு தோணுச்சு, ஆசையாக இருந்தது எழுதினேன் அப்படிங்கிறத தாண்டி பெரிய பதிலெலாம் ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது ஆரம்பத்தில். இப்போ அவர் சொன்னார், இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எழுதாதீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எழுதுங்க அப்படின்னா. உங்களுக்கு என்னமோ ஒன்று தோணுது இல்லையா, அதை சொல்கிறதுக்காக எழுதுங்க. அடுத்த ஆளுக்கு பிடிச்சிருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட வளைக்காதீங்க, கொஞ்சம் கூட நெளிக்காதீங்க, நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை இது நாள் வரைக்கும் கடைப்பிடிக்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அது மாதிரியான ஒரு நம்பிக்கை உள்ளே கிடைக்கட்டும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இல்லாத சலுகை எனக்கு ஒன்று இருக்குது. நான் ஈஸியாக வந்து அந்த சேரில் உட்காந்துடலாம். இந்த பட்டறை வந்து மிகுந்த சிரத்தையோடு உங்களுக்கு வந்து அருவி, உங்களுடைய தமிழ்துறை ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கூப்பிடக்கூடாது, இவ்வளோ ஆள் தான் வரணும், எப்படி பண்ணணும்னு. நான் இங்கிருந்து இருவூரில் தான் இருக்கேன். எனக்கு வந்து நேற்று வந்து ஒரு நான் 5 கால் பண்ணிட்டாங்க. 5-8 மணிக்கு வருவீங்களா, 8:30 வருவீங்களா, இப்படி எனக்கு போர் அடிக்கிற அளவுக்கு கூப்பிட்டு வந்து எத்தனை மணிக்கு வந்துடுவீங்க, எத்தனை மணிக்கு போவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, இப்படி வந்து நிறையா வந்து ஒரு ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி ஒரு எல்லா திட்டமிடலோட எல்லாத்தையும் கூப்பிட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி அப்படியெல்லாம் பண்ணாமல் நிஜமாகவே வந்து உபயோகமாக இருக்கணும், எங்களுக்கும் உங்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமாக சேர்ந்து உபயோகமாக இருக்கணுங்கிற அக்கறையோட இங்கே கலந்துக்கலாம்னு சொல்லி, இல்லை இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்ன மாணவர்களாக என்ன வெளியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு விதத்தில் வந்து கொடுத்து வச்சவங்க தான். ஒரு 40 பேர் வெளியில் இருக்கிறாங்க அப்படின்னு ராமராஜ் சொன்னார். இல்லை வேண்டாம்னு சொல்லிவிட்டோம் நாங்கள், இவ்வளோ போதும்னு சொல்லிவிட்டோம் அப்படின்னு. இது கூட்டம் திரட்டுற நிகழ்ச்சி இல்லை, அருவிக்கோ உங்களுடைய தமிழ்துறைக்கோ வந்து கூட்டம் திரட்டுவது, கூட்டம் திரட்டி அதை வந்து ஒரு மேகசினில் போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டோம் அப்படின்னு காமிச்சிக்கிற வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அது அப்படி ஒரு விளம்பரதார நிகழ்ச்சியும் அல்ல. அது உபயோகமாக எதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து செய்கிறாங்க. ஸோ நீங்களே வந்து எங்களையும் மாதிரி சில விஷயங்களில் கூட்டு வெல்க டைமும் உட்கார வச்சுருப்பாங்க. நாங்களும் அப்படி ஆனால் இவ்வளவு இருக்குமா, நாங்கள் இதை விட மோசமான இருக்கிறதுல இருப்போம், நீங்கள் கொஞ்சம் இருக்குமெல்லாம் இருக்கீங்க, ஆனால் என்ன வந்து சிரிக்கலாம் அப்படியெல்லாம் ஒன்று. அது இவன் சார் சொன்ன மாதிரி தான், அவர் நான் ஒரு 2 மணி நேரம் முன்னால் பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் 2 மணி நேரம் பின்னால் பஸ்ஸில் வர போகிறீங்க, அவ்வளோதான். இதை தவிர வந்து பெரிய உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இது இப்படி இவன் சொன்னார், நடுவில் உட்காந்து சுற்றி நின்று பேசுனா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நான் இங்கே நின்றுகிட்டு மைக்கில் பேசுகிறேன், நீங்கள் வெளியில் இருக்குங்க அப்படி அந்த செட்டப் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பொதுவாக இது மாதிரியான நவீன கவிதை பயிலரங்கெல்லாம் அப்படி அந்த செட்டப்பில் தான் நடக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்து நீங்கள் வந்து எங்கேயும் பேப்பரில் இதுலாம் படிச்சிருக்கு பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். டிவியில் பேப்பரில் எங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அது உங்களோட தப்பும் இல்லை, அவங்களுடைய தப்பும் இல்லை. ஆனால் எனக்கும் தெரியாது, எனக்கும் 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து தெரியாது எனக்கு. அப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், தெரிஞ்சு இன்னும் பயபக்தியோட இப்போ அந்த பயபக்தியோட தான் இருக்கேன். இப்படி நல்லா உட்காந்து இன்னும் நல்லா சேராமல் அப்படி கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அப்பப்போ வேறு மாதிரி பேசுவார், ஆனால் அவ்வளவு அப்படி தான் எனக்கான வாய்ப்பு எல்லாம் கிடந்தது. நான் யுவன் சந்திரசேகரையோ சுகுமாரனையோ தள்ளி நின்று பார்த்து சந்தோஷப்பட்ட பருவங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருக்கு. ஏன் இது திரும்ப இது இப்படி அவங்க போடுறாங்க, நான் போடுறதுனால அவங்க ஒன்றுங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிற வெறும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தயவு செய்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம். நீங்கள் ரொம்ப என்ன வேணாலும் பேசலாம், அவங்களோட ஃபோன் நம்பர் மூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வைரமுத்து கூப்பிட்டீங்கன்னா வந்து 1 மாதம் கழித்து 4 பேர் ஃபோன் அட்டன் பண்ணி கடைசியாக அவர் பேசுகிறாங்க, தயவு செய்து தனி நபர் குறிப்பிட்டக்காக இது பண்ண வேண்டாம். நீங்கள் யுவன் சந்திரசேகர்கிட்ட பேசலாம், அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா. ஆமாம், நீங்கள் யுவன் சந்திரசேகர்கிட்ட நீங்கள் பேசலாம், அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பேசலாம், சண்டை போடலாம். நானெல்லாம் சண்டை போட்டிருக்கேன், முதல் சிந்திப்பிலே பெரிய சண்டையெல்லாம் போட்டிருக்கேன் அவரோட. வந்து அப்படி நெருங்குவதற்கு ரொம்ப பெரிய விக்கிரகம் இல்லை அவங்களை. நீங்கள் அப்போ வேணாலும் அவங்ககிட்ட பேசலாம், கவிதை சம்மந்தமாக உரையாடலாம். நிஜமாகவே உங்களுக்கு கவிதையை கற்றுக்கணும் அப்படிங்கிற அக்கறை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக பேசலாம். அதனால் வந்து எந்த பெரிய காண கிடைக்காத அரிய பொக்கிஷம், நிஜமாகவே உண்மையை சொல்லுனா காண கிடைக்காத பெரிய பொக்கிஷம் தான். நம்ம சூழலில் அப்படி ஒன்றும் கிடையாது, பொக்கிஷங்கள்லாம் ரொம்ப தள்ளி தானே இருப்பாங்க, ஆனால் பக்கத்துலேயே இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான். அந்த குஸ்டின் ஆன்சர் நான் பார்த்தேன், எனக்கு 2 பதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து கவிதையின் பால் ஈர்ப்பை எங்கிருந்து பெற்றீர்கள் அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரு பொண்ணு எழுதியிருக்காங்க, கவிதையிடம் இருந்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிச்சேன் எனக்கு வரி. சலீனா அப்படின்னு சொல்லி இருக்காங்களா, எனக்கு தெரியாது, திடீர்னு எனக்கு அடிக்கடி அழுகாச்சி வரும், எனக்கு ஒரு பெரிய சிவாஜி ரசிக, அதனால் எனக்கு திடீர்னு அழுகாச்சி வரும், ஏன் அழுகாச்சி வரேன்னே தெரில. ஒரு மாத்திரை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு கேப்பில் இருந்தாலும் படிச்சுட்டு இருந்தேன், கவிதையின் பால் ஈர்ப்பை எங்கேருந்து பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பதில் வந்து கவிதையிடம் இருந்தே அப்படின்னு சொன்ன பதில் வந்து எனக்கு நிஜமாவே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அது காரணமெல்லாம் சென்டிமெண்டலாக நான் தேட விரும்பல, தண்ணி வந்தது உண்மை, அது ஏன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் பகிர்ந்துக்க விரும்பவும் இல்லை. அந்த பதில் ஒரு ஒரு ஒரு ஒரு நுட்பமும் ஒரு நேர்மையும் இருக்குது, அது அதுதான் உண்மையும் கூட நமக்கு. நம்ம இந்த பதில் கூட இன்னொரு பதில் ஒன்று இருந்தது, ஏன் கவிதைகளில் வர்றீங்க, இது வந்து பிறரிடமிருந்து வேறுபடுவது அப்படின்னு அந்த சீட்டு அங்கே இருக்குது, தயசு பேர் சொல்ல முடியல, பிறரிடமிருந்து வேறுபடுவது அப்படின்னு யாரோ தெரியுது ஒரு மேல் தான் நினைக்கிறேன். அது பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ரொம்ப நேர்மையான பதில். அது நான் சமுதாயத்துக்கு உழைச்சி கொட்ட போகிறேன், அப்புறம் இந்த அழகி போட்டியில் வாங்குறவங்க இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, இன்னும் பண்ண போகிறீங்க சமுதாயத்துக்கு அதான் செய்ய போகிறேன், அப்புறம் இந்த எம்பிபிஎஸ்ல வந்து முதல் ப்ளஸ் டூவில் வந்து முதல் மார்க் வாங்குற எல்லாரும் சொல்கிறது டாக்டராகி வந்து சமூகத்துக்கு சேவை செய்ய போகிறேன், யார் டாக்டர் டாக்டராலும் ஒரு வாயிருக்கலாம், சமூகத்துக்கு சேவை செஞ்ச மாதிரிலாம் ஒன்றும் தெரியல, ஆனால் எல்லா ப்ளஸ் டூ ரிசல்ட் வரும்போதும் வந்து டாக்டராக ஏழைகளுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒன்று மறக்காமல் வருது. அப்படியே டெம்ப்ளேட் எடுத்து வச்சுக்கோன்னு நினைக்கிறேன், அப்படியே எடுத்து போட்டுடலாம் எந்த பொருளை எடுத்துனாலும், அப்படி இல்லாமல் நேர்மையாக வந்து பிறரிடமிருந்து வேறுபடுவது அப்படின்னு குமாரவேல் செகண்ட் தமிழ் நினைக்கிறேன் இருக்காங்களாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெண்டு பதில், இந்த ரெண்டு பதிலுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், கவிதையிடமிருந்து பெற்றுக்கொள்வது பிறரிடமிருந்து வேறுபடுவது அப்படிங்கிறது, பிறரிடமிருந்து வேறுபடுவது அப்படிங்கிறது தான் எழுதுறதுக்கான எழுத வர்றதுக்கான இயல்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் பிறரிடமிருந்து எப்படி வேறுபடுறோம் அப்படிங்கிறதா முக்கியம் எனக்கு அப்படி தோணுது. பிறரிடமிருந்து வேறுபடுதுன்னா யுவன் சந்திர சார் பார்த்து ஃப்ரெஞ்சு பேட வச்சுட்டேன், அது பிறரிடமிருந்து வேறுபடுவதா முடியாது, இவனோட கவிதையை நான் என்னால் எழுத முடியாது. பிறரிடமிருந்து வேறுபடுவதுங்கிறது அவர் சொன்ன மாதிரி யூனிக்யூ ஆகிறது, தா ஊர் தனித்தனியாக ஆகிறது, என் உள்ள மாறுறது, வெளியில் தோற்றத்தை மாற்றிக்கிறது. நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா உங்களை பார்த்து ஈஸியாக காப்பி அடிச்சிடலாம், ஆனால் உள்ளே நீங்கள் மாறுறது உங்களால் காப்பி அடிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, இப்போ நான் மூணு பேரும் கவிஞர் அப்படின்னாலுமே கூட இங்கே மூணு பேரும் நாங்கள் ஒரே கவிதையில் எழுதுறதில்ல, இவனோட கவிதைகளுக்கு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் பேட காப்பி அடிச்சிடலாம் ஈஸியாக, இவனோட கவிதைகளை காப்பி அடிக்கவே முடியாது, ஏன்னா அது உள்ளே மாறணும். பிறரிடமிருந்து வேறுபடுவது அப்படிங்கிறத நான் அப்படி தான் நினைக்கிறேன். திரும்ப அதே புராணம் தான், எனக்கு இது மாதிரியான பெரிய இதெல்லாம் கிடைக்கல, இது மாதிரி ஒரு பயிற்சி பெற்றே பிள்ளை எதுவும் கிடைக்கல. நானும் இளம்ப கிருஷ்ணன் ஒரு நண்பர் இருப்போம், அவளுக்கு உட்காந்து இங்கே இப்போ பீச் வேறு இல்லையா, ஒரே ஒரு வாபுசி பார்க் மட்டும்தான் இருக்கு, நான் கோயம்புத்தூர் தான் இருவோம், உட்காந்து பேசி பேசி இது ஏன் கவிதை, இது ஏன் நல்ல கவிதைன்னு சொல்கிறாங்க, இது ஏன் நல்ல கவிதைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு திரும்பி திரும்ப எழுதி, நாங்கள் எழுத வரும்போது நான் எழுத வந்த இந்த உரையாடலுக்காக நான் எதுவுமே தயாரிக்கலை, தயாரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் கூட இருந்தது, ஏதாவது தத்து பித்துன்னு வளருவோம் அப்படின்னு தயாரிச்ச விதாலும் தத்து பித்துன்னு வளருவோம், அதனால் தயாரிக்காமே வந்து தத்து பித்துன்னு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காது ஒரு சொல்லும் கூட தயாரிக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் முன்னோடியும் இருந்தது எனக்கு. நான் எழுத வந்த நான் கடைசியாக எழுது இந்த செட்டில் நான் கடைசியாக எழுத வந்தவன் நினைக்கிறேன், நான் எழுத வந்த கதையை கொஞ்சம் சொல்கிறது மூலமாகவே வந்து ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் திரைப்பட பாடல்களை கேட்டு அதிலிருந்து ஏதோ கொஞ்சம் கவனமாக ஏதோ நான் கேட்குறதுக்கு நல்லா இருக்குதே கொஞ்சம் கவனத்தை இருக்குது அப்படிங்கிறக்காக கேட்க ஆரம்பிச்சு, இப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த அதனால ஏதோ ஒரு போதாமையை உணர்ந்து இந்த இந்த அலங்காரமான சொல் இதுக்கெல்லாம் நம்ம என்னோட லைஃபுக்குள்ளே என்ன வேலை இருக்குது, இந்த இந்த இந்த இந்த சொல்லெல்லாம் என்னோட லைஃப்குள்ளே இயங்குதா, என்னோட ஒரு நாளில் வந்து இந்த இந்த சொல்லெல்லாம் வந்து என்னையை தடுத்து நிறுத்துதா அப்படின்னு சொல்லி பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லி போன இடம் வந்து தான் நவீன கவிதை அப்படிங்கிற சொல்கிற இடம். அங்கே கூட அங்கே வந்து ரெண்டு விதமான சிக்கல்கள் நான் சந்தித்தோம், ஒன்று வந்து ஒரு சில கவிதைகள் வந்து சொல் புரியலை, பிரீதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ரெண்டா பிரீதி அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு அது. அப்புறம் ரொம்ப சில அது மாதிரி சில சொல் பிரக்னி அப்படின்னு சொன்னாங்க, பிரீதி அப்படின்லாம் சொன்னாங்க, ஏடா நம்ம தமிழ் தான் படிச்சிருக்கோம் நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்ச நாளில் வந்து அப்புறம் நான் திரும்ப திரும்ப படிக்கும்போது அந்த வார்த்தையோடு சேர்ந்து படிக்கும்போது புரிஞ்சிருச்சு, அது ஒன்றும் பெரிய சிக்கலான விஷயமா தெரியல, கொஞ்ச நாள் தான் இது ஒன்று மாதிரி ஒரு 6 மாதம். அப்புறம் நமக்கு தெரிஞ்சிச்சு நம்மளும் பிரீதி பிரக்னி நல்லா நம்மளும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இன்னொன்று அந்த அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை, இன்னொரு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த கவிதையில் எனக்கு எல்லா சொல்லும் தெரியுது, எல்லாமே எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் தெரியும், ஆனால் கவிதை புரியல. எல்லா தமிழ் சொல்லு தான், எல்லா சொல்லுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். அப்போ நான் எம்ஏ பிஏ தமிழ் வேறு முடிச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு கவிதையோட அர்த்தம் தெரியல. இந்த ரெண்டு சிக்கல்களை நாங்கள் சந்தித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி மூலமாக பேசி பேசி வெவ்வேறு கவிதைகளை புரிஞ்சுட்டு ஒரு ஒரு தரம் விடிய விடிய பேசுவோம், ஏன் இந்த கவிதை இல்லை, இது ஏன் எனக்கு புரிய மாட்டேங்க, நிறையா உரையாடல் மூலமாக தான் வந்து கவிதைங்கிற விஷயத்தை வந்து போய் போய் பார்க்க முடிஞ்சது, கவிதையோட முகத்தை சென்று பார்க்க முடிஞ்சுது. அது நீங்கள் தொடர்ந்து கவிதையோடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான், கவிதையோடு உரையாடுவது கவிதைகளை வாசிப்பது அப்படிங்கிறது முக்கியமான விஷயந்தான். இந்த இந்த பயிற்சி பற்றின மூலமாக அதுக்கான ஒரு ஒரு உங்களுக்கு எளிமையான தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் கையில் ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது என்ன அளவில் பொக்கிஷம் சொல்லுவோம் நான், அது அது தமிழ் இருக்கிற மிக முக்கியமான கவிதைகளோட நீங்கள் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு இப்போ தெரியலனாலும் ஒரு ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு உலகமாக இருக்கும். இதுவே கூட நீங்கள் வந்து இங்கிருந்து யாரோ ஒருத்தராது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு இதில் என்னோடய காலேஜில் வந்து யுவன் சுகுமாரன் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக எழுத போகிறீங்க, நான் அதை படிக்க தான் போகிறேன். அது சில விஷயங்கள் நடக்க நடக்க கமலஹாசன் சொல்கிற மாதிரி தான், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சந்தோஷம் இல்லை, அது நடக்க நடக்க அது பெரிய விஷயம்னு தெரியாது அப்படின்னு கமலஹாசன் சொல்கிற மாதிரி தான் அது அது நடக்க நடக்க அந்த விஷயம் தெரியாது, எவ்வளோ அழகானது எவ்வளோ முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் வந்து அது அது நடந்து நடந்து தெரியாது. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்று கவிதை பற்றி வேற கவிதை உடனே இன்னைக்கு போய் இந்த இந்த உரையாடல் கேட்டு நாளைக்கு எழுதிட முடியாது. அது H2O வேதியில் வந்து H2O இஸ் ஈக்குவல் டு வாட்டர் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிடுது. ஆனால் கவிதை வந்து ஆயிரம் ஆயிரமெல்லாம் கவிதை என்றால் எது கவிதை அப்படிங்கிறக்கே வந்து பக்கம் பக்கமாக நம்ம பேச வேண்டியிருக்கு. இது வந்து கவிதைக்கு மட்டும் எல்லா கலையோடைய கலைக்குமான ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அது சரஸ்வதி கொடுக்குறா அப்படின்னா சரஸ்வதி கொடுக்குறா சரஸ்வதி வந்து நாக்கில் எழுதுனா தான் கவிதை எழுத முடியும் அப்படின்லாம் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு பேராசி ஒரு வேறு வேதியியல் பேராசிரியருக்கு ஒரு விஞ்ஞானிக்கோ இல்லாத ஒரு வசீகரம் கவிஞனோட ஒரு கிழிஞ்ச கோட்டுக்கு வர்றதுக்கான இடம் வந்து அந்த ஒரு மர்மம் தான், அப்படி தான் நினைக்கிறேன் நான். போர்டில் எழுதி வந்து பேராசிரியர் விளக்க முடியும், இது கவிஞன் வந்து கவிதை சொல்கிறது ரொம்ப சிரமம், இப்போ இது இந்த மாதிரி கூட்டங்கள் ஒரு இடத்துல அப்பத்தமாக முடிஞ்சிருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் இப்போ மொதல் 5 நிமிஷம் சொல்கிறது 15 நிமிஷத்துக்கு நானே மாற்றி சொல்லலாம் அதை, ஏன்னா கவிதையை சொல்கிறது அது கேட்டுக்கிறது இது மாதிரி விஷயத்துக்கு நிறைய நிறையா சிற குழப்பமான விஷயங்கள்லாம் சிலது இருக்குது. அதனால தான் வந்து கவிஞனுக்கு ஒரு ஒரு வசீகரமான ஒரு ஈர்ப்பு ஒன்று வந்துடுது அதில். அதனால் நீங்கள் கவிதையை இது எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்மிங்க கவிதை சொல்லு முதல் வாசிப்பில் எனக்கு பிடித்த ஒரு 2 கவிதைகளை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து விட வைத்து முதற் கவிதை என்னுடைய கவிதை, ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களை கொஞ்சம் சிரிக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப கூட்டம் வந்த மாதிரியே இருக்கீங்க. என்னுடைய கவிதையோட ஒரு சின்ன சின்ன ஒரு பார்ட்டு, அந்த கவிதையோட தலைப்பு வந்து ஸ்கூட்டிகள் மிதக்கும் கணா. அந்த கவிதையிலிருந்து ஒரு சின்ன பார்ட்டு. அவனிடம் திடமான கொள்கைகள் இருக்கின்றன, அவனிடம் திடமான கொள்கைகள் இருக்கின்றன, மகத்தான லட்சியங்கள் இருக்கின்றன, அதை வலியுறுத்த அவனிடம் எண்ணற்ற புத்தகங்களும் இருக்கின்றன. ஒரு ஸ்கூட்டி வாசலில் நின்று கொண்டு ஹாரன் அடிக்கிறது, எக்ஸ்கியூஸ் மீ மகத்தான லட்சியங்களே. இன்னொரு கவிதை வந்து முகுந்த் நாகராஜனுடைய ஒரு கவிதை. குழந்தைகளின் ஜன்னல்கள் அப்படின்னு ஒரு கவிதை. இப்போதுதான் கிடைத்தது ஜன்னல் சீட், இப்போதுதான் கிடைத்தது ஜன்னல் சீட், உடனே இறங்க சொல்கிறாள் அம்மா. இப்போதுதான் கிடைத்தது ஜன்னல் சீட், உடனே இறங்க சொல்கிறாள் அம்மா. வீடு இங்கே தான் இருக்கிறதாம், இதெல்லாம் ஒரு காரணமா? நன்றி. இந்த நிகழ்விற்காக போகன் சங்கர் என்னும் இன்னும் ஒரு கவிஞர் வர இருந்தார். அவர் சில அலுவல் காரணமாக வர இயலாத காரணத்தால் அவரால் அவருடைய பார்வையில் தயாரிக்கப்பட்ட ஒரு கட்டுரையை இப்பொழுது இளைய தலைமுறையில் சிறுகதைகள் எழுதி கொண்டிருக்கும் திரு கே என் செந்தில் அவர்கள் அந்த கட்டுரையை வாசிப்பார்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மூணு பேருக்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அல்லது வந்து மைனஸ் பாயிண்ட் எங்கிறதுக்கு, அது வந்து கவிதை நான் ஒன்றும் எழுதலை, சிறுகதைகள் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து போகன் சங்கர் அப்படிங்கிற ஒருத்தருடைய கவி அப்படின்னு ஒரு கவிஞருடைய ரொம்ப முக்கியமான நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கவிஞர் அவர். அவருடைய உரையை வந்து நான் அப்படியே படிச்சிடறேன். வந்து அவருக்கு வந்து இப்போது சமீபத்தில் வந்து முக்கியமான கவிஞரும் விமர்சகருமான ராஜமார்த்தாண்டன் அப்படிங்கிறவரோட விருது கிடச்சிது. அதே மாதிரி தமிழில் முக்கியமான ஒரு ஆளுமையான சுந்தர ராமசாமி விருது வந்து நண்பர் இசைக்கு வந்து கிடச்சிது. இப்போ போகன் சங்கருடைய முதல்ல வந்து தமிழின் மூத்த ஆளுமையும் என்னுடைய இலக்கிய ஆசிரியர் ஒருவருமாக நான் கருதி கொண்டிருக்கும் சுகுமாரனுக்கு வணக்கங்கள். அதே போல் கவிஞர் யுவன் சந்திரசேகருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ போகன் சங்கருடைய உரை, அவர் வந்து உடல் என்னுடையது, குரல் அவருடையது, மிமிக்ரி பண்ணல, அவரோடது மட்டும் படிக்கிறேன். நண்பர்களே, கவிதை பற்றிய அறிமுகம் உங்களைப் போலவே எனக்கும் இந்த வயதில் தான் நிகழ்ந்தது, அதாவது உங்கள் கல்லூரி பருவத்தில். எனக்கும் வைரமுத்து தான் பிடித்த கவிஞராக இருந்தார். அவரே இன்னமும் கல்லூரி மாணவர்களிடையே கவிஞராக அறியவும் விரும்பவும் படுகிறார் என்று எண்ண சற்று வினோதமாக சற்று வியப்பாக இருக்கிறது. ஆனால் அதன் காரணம் சினிமா என்ற ஊடகம் மட்டுமே என்பதை அறியும் போது வருத்தம் ஏற்படுகிறது. இதே வைரமுத்து சினிமாவுக்குள் வராது போயிருந்தால் நாம் அவரை படித்திருப்போமா? அவரை தமிழின் முக்கியமான ஒரு கவி என்று சொல்லியிருப்போமா என்பது சிந்தனைக்குரியது. வைரமுத்துவின் சினிமா பாடல்களில் சந்தேகமின்றி பல அற்புதமான கவித்துவம் வாய்ந்த வரிகள் உள்ளன. ஆனால் தூய கவிதை இடையிடையே வரும் கவித்துவ வரிகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரிகளை நல்ல உரைநடை நடுவில் கூட நாம் அடையலாம். பிறர் பொருளுக்கு செய்யப்படுவதில்லை கவிதை, பிறகு எது கவிதை? கவிதை உங்களால் மட்டுமே கொடுக்க முடிந்த உங்கள் முத்தம் போல, அவ்வளவு அந்தரங்கமானது அது. அதனால்தான் அப்படிப்பட்ட அந்தரங்கமான குரல்களை தேடி நாம் சினிமா பாடல்களை விட்டு வேறு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கிறது. உதாரணமாக சுகந்தி சுப்பிரமணியன் இந்த கவிதையை எடுத்துக்கொள்ளுங்கள். சுகந்தி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க வந்து திருப்பூரை வாழ்விடமாக கொண்டவங்க. சுப்பரபாரதி மணியன் அப்படின்னா ஒரு கவிஞருடைய மனைவி, எழுத்தாளர் சுப்பரபாரதி மணியனுடைய மனைவி. சுகந்தி சுப்பிரமணியன் வந்து தமிழில் வந்து பெண் கவி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கவிஞர்கள், முன்னோடி கவிஞர் அவர். இரா மீனாட்சி அப்படின்னு ஒரு கவிஞருக்கு பின்னாடி சுயமான மொழியில் எழுதின மிக முக்கியமான பெண் கவிஞர் வந்து சுகந்தி சுப்பிரமணியன். அவருடைய ஒரு கவிதையை வந்து போகன் சங்கர் கோட் பண்ணியிருக்கார், அதை படிக்கிறேன். ஒரு கவிதை முழுக்க ஒரே விஷயம், எத்தனை வீரசாகசம் பெண்ணே. முதல் வரியில் வந்தது குழந்தை சிரிப்பு, இரண்டாவதில் தண்ணீர் பிடி சண்டைகள், மூன்றாவது வரியில் குளிரில் விரித்து செத்த லட்சுமி கிழவி, நான்காவதில் கேஸ் தீர்ந்த அழுப்பில் ஸ்டவ்வின் உதவியுடன் இம்சைகள், ஐந்தாம் வரியில் ஓசியில் டிவி சினிமாவுக்கு அழைத்து கதவு தட்டும் குழந்தைகள், ஆறாவதாய் சின்னம்மாவின் மெனோபாஸ் கஷ்ட அழுகைகள், ஏழாவது வரியில் இன்னமும் சமையலாகவில்லை, இன்னொரு கடைசி வரியாய் கவிதையை முடிக்க ஒரு வரி சொல்லேன் பெண்ணே. இந்த கவிஞர் இப்போது இங்கு இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. உடலாலும் மனதாலும் மிகுந்த துயருற்ற வாழ்வு இவருடையது, இறந்து போய்விட்டார். ஆனால் போகும் முன்பு இந்த ஒரு கவிதையில் அவர் என்னென்ன உணர்த்திவிட்டார்? முதலில் பெண்களின் கவிதைகள் ஒரு சிறு வட்டத்துக்கு உள்ளேயே சுற்றி வருகிறது என்ற விமர்சனத்தை தன் மீதே போட்டு பார்த்துக் கொள்கிறார். அதே சமயம் எங்கள் வாழ்வு இப்படித்தான் சிறிய சந்துகளிலேயே சுற்றி கொண்டிருக்கிறது என்ற வருத்தமும் இருக்கிறது. மறுபுறம் கவிதை எழுதப்பட்ட காலத்தின் ஒரு சித்திரமும் இருக்கிறது. ஒரு கீழ் நடுத்தர குடும்பத்தின் அன்றாட சித்திரம். இவற்றில் சில விஷயங்கள் மாறிவிட்டன, சில மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த கவிதையில் ஓசியில் டிவி சினிமாவுக்கு அலைந்து கதவு தட்டும் குழந்தைகள் என்ற வரி என்னை மிகவும் தாக்கியது. நான் இப்படி அழைத்திருக்கிறேன், இதனால் வீட்டில் என்னை பெற்றவர் கடும் அவமானம் அடைந்திருக்கிறார்கள். நம் குழந்தைகள் எதற்காகவோ பிறர் வீட்டில் போய் நிற்பது எத்தனை வேதனையானது, இழிவானது. அது உங்கள் வாழ்வு ஒரு தோல்வி என்று பெற்றோரை பார்த்து நேரடியாக சொல்வது. இப்போது இது சற்று மாறியிருக்கலாம். எல்லோர் வீட்டிலும் டிவி இருக்கிறது, ஆனாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. என் தந்தையை விட நான் என் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாத விஷயங்கள் பெருகிவிட்டன. என்னிடம் கேட்டு அவர்கள் ஏமாறும் போது அவர்கள் வருத்தம் அடைவதை விட அவர்கள் அதை சகித்துக் கொள்ளும் போதுதான் நான் இன்னும் துயரடைகிறேன். ஆனால் இந்த துயர் எப்போதும் இருக்கிறது என்பதை இந்த கவிதை எனக்கு சொல்கிறது. ஆம், ஒரு நேர்மையான கவிதை உங்களை இப்படி ஒரு கால பிரயாணத்துக்குள் அழைத்துச் செல்கிறது. நீங்கள் சுகந்தி சுப்பிரமணியனின் கவிதை மூலமாக அவர் வாழ்க்கைக்குள் நுழைந்து அங்கிருந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளும் வந்துவிட்டீர்கள். இப்போது இன்னும் ஒரு கவிதை. இது முகுந்த் நாகராஜனின் கவிதை. பெரும்பாலும் குழந்தைகள் உலவும் கவிதைகள் இவருடையது. இவர் கவிதையிலும் ஒரு குழந்தையின் குரல் இருக்கிறது, கேளுங்கள். கவிதையின் பெயர் ஒரு தோசை தெய்வம். தோசை என்ன ருசி என்று கேட்டால் என்ன சொல்ல முடியும்? என் பாட்டி சுட்ட தோசையா, என் அம்மா சுட்ட தோசையா, வெளியூர் பஸ் வெளியில் நிறுத்திய போது அங்கே சாப்பிட்ட தோசையா? தோசை என்ன ருசி என்று கேட்டால் என்ன சொல்ல முடியும்? அந்தந்த தோசையில் உள்ள ருசியை அடுத்த தோசையிலும் தேடுதல் பெரும் பிழை. ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு குணம். இரண்டும் ஒரே ருசி என்று எப்போதும் சொல்லாதே. தோசை தெய்வம் கோபித்துக் கொள்ளும். தோசை தெய்வம் எவ்வளவு அற்புதமான வார்த்தை இல்லையா? நான் சிறு வயதில் முயல் தெய்வம், அணில் தெய்வம், ஏன் மேசை தெய்வம் எல்லாம் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். என் மகளுக்கு பென்சில் தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது. என் மகனுக்கு சைக்கிள் தெய்வம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அவன் உறங்குகையில் அவனது சைக்கிளை பாதுகாத்தது. ஒரு கவிதை சட்டென்று உங்களை குழந்தைகளின் உலகத்துக்குள் தள்ளிவிட்டது பார்த்தீர்களா? உங்களது மறந்து போன குழந்தை பருவத்தை நினைவுபடுத்திவிட்டது. இதுதான் கவிதையின் மந்திரம். இங்கு நிறைய ஆங்கில இலக்கியம் படிப்பவர்கள் இருப்பதை அறிந்தேன். நிறைய பேருக்கு ஷேக்ஸ்பியர் பிடித்த கவியாக இருந்தார், சிலருக்கு கீட்ஸ். ஆனால் இவர்கள் எல்லோரும் நமது பாடத்திட்டத்தில் உள்ள கவிகள் அல்லவா? நாம் சற்று மேலே நகர்ந்து எமிலி டிக்கன்சன் வரையிலாவது வந்திருக்கலாம். எமிலி ஆங்கிலத்தின் முக்கியமான ஒரு கவி. எளிமையான சொற்களில் பெரிய உலகை தொட்ட பெண். அவர் ஒரு கவிதையில் இப்படி சொல்கிறார், உண்மை எல்லாவற்றையும் சொல்லுங்கள், ஆனால் கொஞ்சம் சாய்வாக. ஆம், இப்படி சற்று சாய்வாக காக்கை பார்வையுடன் சொல்லப்படும் உண்மைகளே கவிதைகள். இந்த சாய்வு கொடுக்கும் புதிய தரிசனங்களே கவிதை. அவரது இன்னொரு கவிதை, உன்னுடைய இதயத்தின் ரகசியத்தில் சிறிய மலர்கள் பொழியும் நிழல்கள் நடுக்கும் பறவைகள் வெட்கி வெட்கி நீரருந்தும். ஒரு சிறிய ஓடை ஒன்று உள்ளதா? யாரும் அறியவில்லை அதை, எனினும் அது அங்கு இருக்கிறது. உனது தின வாழ்வின் உயிர் தண்ணீரை அதுதான் உனக்கு கசிந்து கசிந்து தந்து கொண்டே இருக்கிறது. சரற்காலத்தில் பனிமலைகள் உருகி உன் நதி பெருகக்கூடும். கரைகள் உடைந்து பாலங்கள் கூட பொம்மைகள் போல இழுத்துச் செல்லப்படக்கூடும். அந்நாளில் இந்த சிறிய ஊற்றை மறக்காதே. கோடையில் உன் இருப்பு முற்றிலும் ஈரமற்று போய்விடாது இருக்கும் பொருட்டு. முதல் வாசிப்பில் இந்த கவிதை ஒரு நபரை பற்றி பேசுவது போல எனக்கு தோன்றியது. பிறகு மறு வாசிப்பில் நம்மை உள்ளிழுத்து செலுத்தும் ஒரு விசையை பற்றி சொல்வது போல. ஆம், நல்ல கவிதைகளில் எப்போதும் இந்த பன்முகத்தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு பக்கமிருந்து பார்க்கும் போதும் ஒவ்வொரு நிறத்தில் தோன்றும் பறவையைப் போல. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? எனக்கு பிடிகடாத வேறு ஒன்றை இந்த கவிதை உங்களுக்கு சொல்லக்கூடும். அதிலிருந்தே உங்கள் புதிய கவிதையை நீங்கள் தரிசிக்கக்கூடும். நன்றி. போகன் சங்கர். ஒரு 10 நிமிஷம் டீ சாப்பிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. பண்ணணும்னா பண்ணலாம். இல்லை இல்லை.